ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕ ಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ ಯಸ್ಯ ವಾಗ್ಭೃತಿ ಪರ್ಯಂತ ಯತಿರಾಜ ಸರಸ್ವತಿ ತಸ್ಮೈ ವೇದಾಂತ ಗುರವೇ ಭೂಯೋ ಭೂಯೋ ನಮೋ ನಮಃ. ವಿಶುದ್ಧ ವಿಜ್ಞಾನ ಘನಸ್ವರೂಪಂ ವಿಜ್ಞಾನ ವಿಶ್ರಾಣನ ಬದ್ಧದೀಕ್ಷಂ ದಯಾನಿಧಿಂ ದೇಹಭೃತಾಂ ಶರಣ್ಯಂ ದೇವಂ ಹಯಗ್ರೀವಮಹಂ ಪ್ರಪದ್ಯೆ. ಜಯತ್ಯಾಶ್ರಿತಸಂತ್ರಸದ್ವಾಂತವಿಧ್ವಂಸನೋದಯ ಪ್ರಭಾವಾನ್ ಸೀತಯಾ ದೇವ್ಯಾ ಪರಮವ್ಯೋಮ ಭಾಸ್ಕರಃ. ಶ್ರೀಶೈಲವಂಶಾತ್ಮಪಿತಾಮಹಸ್ಯ ಶ್ರೀವಾಸದೋರೇ ಕರುಣೈಕಪಾತ್ರಂ ಶ್ರೀದೇವನಾಥಾರ್ಯಕಪಾತ್ರಬೋಧಂ ರಾಮಾನುಜಾರ್ಯಂ ಗುರುವರ್ಯಮೀಡೇ. ಶ್ರೀಮಚ್ಚೀಶೀಲವಂಸ್ಯಾದನಖಗುರುಮಣೇ ನೀಲಮೇಖಾಖ್ಯಸೂರೇ ತಾತಾತ್ಸೀಯಾದವಾಪ್ತಶ್ರೀಗುಂಸಾಂಗವಿಜ್ಞಾನಪೂರ್ಣ ಶ್ರೀವಾಸಾತ್ತಾತಸೂರೇ ನಿಜಪಿತೃಸಹಜಾದಾತ್ತಮಂತ್ರಪ್ರಧಾನ ಶ್ರೀಮನ್ನಾರಾಯಣಾಖ್ಯಂ ಶತಮುಖಕುಲಜಂ ಭಾವಯೇಯಾ ಯಜೂಕಂ. ಪಿತಾಮಹಸ್ಯಾಪಿ ಪಿತಾಮಹಾಯ ಪ್ರಚೇತಸಾದೇಜ ಫಲಪ್ರದಾಯ ಶ್ರೀಭಾಷ್ಯಕಾರೋತ್ತಮದೇಶಿಕಾಯ ಶ್ರೀಶೀಲಪೂರ್ಣಾಯ ನಮೋ ನಮಸ್ತಾತ್. ಭರತಾಯ ಪರಂ ನಮೋಸ್ತು ತಸ್ಮೈ ಪ್ರಥಮೋದಾಹರಣಾಯ ಭಕ್ತಿಭಾಜಾಂ ಯದಪುಜ್ಞಮಶೇಷತಃ ಪೃಥಿವ್ಯಾಂ ಪ್ರಥಿತೋ ರಾಘವ ಪಾದುಕಾ ಪ್ರಭಾವಃ. ಪೂಜಂತಂ ರಾಮ ರಾಮೇತಿ ಮಧುರಂ ಮಧುರಾಕ್ಷರಂ ಆರುಕ್ಯ ಕವಿತಾ ಶಾಖಾಂ ವಂದೇ ವಾಲ್ಮೀಕಿ ಕೋಕಿಲಂ ವಾಲ್ಮೀಕೇಂ ಮನಿಸಂಹಸ್ತ ಕವಿತಾ ವನಚಾರಿಣಃ ಚಂದನ್ ರಾಮ ಪ್ರಸನ್ನಾಸಂಕೋ ನಯಾತಿ ಪರಾಂಗತಿಂ ಯಃ ಪಿಬನ್ ಸತತಂ ರಾಮಚರಿತಾಮೃತ ಸಾಗರಂ ಮತೃಪ್ತ ಸ್ತಂಭನಿಂ ವಂದೇ ಪ್ರಾಚೇತಮಗಲ್ಮಠಂ ಗೋಷ್ಪದೀಕೃತ ವಾರಾಸಿಂಹಶಕೀಕೃತನಾಕ್ಷತಂ ರಾಮಾಯಣ ಮಹಾಮಾಲಾರತ್ನಂ ವಂದೇ ನೀಲಾತ್ಮಜಂ ಅಂಜನಾನಂದನಂ ವೀರಂ ಜಾನಕಿ ಶೋಕನಾಶನಂ ಕಪೀಶಮಕ್ಷಹಂತಾರಂ ವಂದೇ ಲಂಕಾ ಭಯಂಕರಂ ಮನೋಜವಂ ಮಾರುತುಲ್ಯವೇಗಂ ಜಿತೇಂದ್ರಿಯಂ ಬುದ್ಧಿಮತಾಂ ವರಿಷ್ಠಂ ಮಾತಾತ್ಮಜಂ ವಾನರಯೂಥ ಮುಖ್ಯಂ ಶ್ರೀರಾಮದೂತಂ ಶಿರಸಾ ನಮಾಮಿ. ಉಲ್ಲಂಘ್ಯ ಸಿಂಧೋ ಸಲಿಲಂ ಸಲೀಲಂ ಯಶೋಕಮುನ್ಯಂ ಜನಕಾತ್ಮಜಾಯಃ ಆದಾಯ ತೇನೈವ ಸದಾಲಂಕಾಂ ನಮಾಮಿ ತಂ ಪ್ರಾಂಜಲಿರಾಂಜನೇಯಂ ಆಂಜನೇಯಮತಿಪಾಟಲಾನನಂ ಕಾಂಚನಾದ್ರಿಗಮನೀಯ ವಿಗ್ರಹಂ ಪಾರಿಜಾತಕರಮೂಲವಾಸಿನಂ ಭಾವಯಾಮಿ ಬಹುಮಾನನಂದನಂ. ಯತ್ರ ಯತ್ರ ರಘುನಾಥ ಕೀರ್ತನಂ ತತ್ರ ತತ್ರಮಸ್ತಕಾಂಜಲಿಂ ಬಾಷ್ಪವಾರಿ ಪರಿಪೂರ್ಣಲೋಚನಂ ಮಾರುತಿನ್ನಂ ರಾಕ್ಷಸಾಂತಕಂ ವೇದ ವೇದ್ಯೇ ಪರೇಂ ಶ್ರೀಜಾತೇರಸಾತ್ಮಜೇ ವೇದ ಪ್ರಾಚೇತಾದಾಸೀತ್ ಸಾಕ್ಷಾತ್ ರಾಮಾಯಣಾತ್ಮನ ತದುಪಗತ ಸಮಾಸ ಸಂಧಿಯೋಗಂ ಸಮ ಮಧುರೋಪನತಾರ್ಥವಾಕ್ಯಬದ್ಧಂ ರಘುವರಚರಿತಂ ಮೋನಿ ಪ್ರಣೀತಂ ದಶರಥಶ್ಚ ವಧನ್ ನಿಶಾಮ ಯಧ್ವಂ ಶ್ರೀರಾಘವಂ ದಶರಥಾತ್ಮಜಮಪ್ರಮೇಯಂ ಸೀತಾಪತಿಂ ರಘುಕುಲಾನ್ವಯರತ್ನದೀಪಂ ಮಾಜಾನುಬಾಹುಮರವಿಂದತನಯತಾಕ್ಷಂ ರಾಮಂ ನಿಶಾಚರ ವಿನಾಶಕರಂ ನಮಾಮಿ. ವೈದೇಹೀ ಸಹಿತಂ ದುರದ್ರುಮತಲೆ ಹೈಮೇ ಮಹಾಮಂಟಪೇ ಮಧ್ಯೆ ಪುಷ್ಪಕಮಾಸನೆ ಮಣಿಮಯೇ ವೀರಾಸನೇ ಸುಸ್ಥಿತಂ ಅಗ್ರೇ ವಾಚೈತಿ ಪ್ರಭಂಜನ ಸುನೇತತ್ವಂ ಮುನಿಭ್ಯ ಪರಂ ವ್ಯಾಖ್ಯಾಂತಂ ಭರತಾದಿಭಿಃ ಪರಿಭೃತಂ ರಾಮಂ ಭಜೇ ಶ್ಯಾಮಳಂ. ಶ್ರೀ ಸೀತಾ ಲಕ್ಷ್ಮಣ ಭರತ ಶತ್ರುಘ್ನ ಹನುಮತ್ ಸಮೇತ ಶ್ರೀ ರಘುನಂದನ ಪರ ಬ್ರಹ್ಮಣೇ ನಮಃ. இது கும்பகர்ணன் போயிட்டான்ற சமாச்சாரம் ராவணனுக்கு தெரிகிறது. ராவணன் தெரிஞ்ச உடனே ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுகிறான். ராஜ்யே நாஸ்திமே காரியம் கிங்கரிஷ்யாமி சீதையாம் கும்பகர்ண விஹீனஸ்ய ஜீவிதே நாஸ்திமே மதிஹி. இப்படி கும்பகர்ணன் போயிட்டான்னு தெரிஞ்ச உடனே இனிமே எனக்கு ராஜ்யம் இருந்தா என்ன இல்லாட்டா என்ன, சீத்தையினாலதான் எனக்கு என்ன பிரயோஜனம், சீத்தை இருந்தா தேவையா இல்லாட்டா தேவையா, என்னுடைய பிராணம் தான் இருக்கணுமா என்ன, எனக்கு பிராணனோட இருக்கணும்னு கூட எனக்கு எண்ணமே இல்ல கும்பகர்ணன் போயாச்சுன்னாக்கா. ஆகியல்ல யத்யஹம் பிராதிருகந்தாரம் நகன்மி யுதி ராகவும் நனுமே மரணம் ஸ்ரேயா நச்சேதம் வியர்த்த ஜீவிதம். என்னுடைய சொந்த தம்பிய கொலை பண்ண ராமனை நான் கொலை பண்ணலன்னாக்கா என்னுடைய ஜீவனமே வியர்த்தம். அகையால ராமனம் என்ன நான் சுத்தம் பண்ணியாகணும் என்ன சொல்லி கும்பகர்ணன் நான் நினைச்சு நினைச்சு ஒரே அழுதானா ராவணன். இத பார்த்த உடனே ராவணனுடைய பிள்ளைகள் பந்துக்கள் இவெல்லாம் நாங்கள்லாம் சண்டைக்கு போய் அந்த ராவண துவம்சம் பண்ணிட்டு வரோம்னு கிளம்பி போறானாம். சகஸ்மாத் பிராகிருத இவ சோச்சசி ஆத்மானம் ஈதிருஷம் பிரம்மதத்தாஸ்தி தே சக்தி கவச்சம் தாயகோ தனுகோ. நீர்ன்ன அவ பார்த்து ராவணனை பார்த்து பிள்ளைகள் மீறி அங்க இருக்கிற பராக்கிரமசாலிகளாக இருந்திருக்கிற ராட்சதெல்லாம் சொல்றாளாம், ஏதோ சாதாரணமான மாதிரி நீ என்னத்துக்கு இப்படி எல்லாம் அழுற, பிரம்மா உமக்கு தனியான ஒரு சக்தியை கொடுத்திருக்காரு, கவச்சங்கள்லாம் கொடுத்திருக்காரு, உண்மை யாராலையும் ஒருத்தர் பண்ண முடியாது, நீர் போகணும்னு அவசியம் இல்ல, இது ஏதோ ஒரு நடந்ததுன்னா இது காலத்தினால கும்பகர்ண வதம் நடந்ததே தவிர கேவலம் ராவணுடைய பராக்கிரமத்தினால இதெல்லாம் நடக்கல, நாங்க போய் ராவண துவம்சம் பண்ணிட்டு வரோன்ட்டு போறானா. இவ போனா தேவாந்தகம் திரிசிரசு இவெல்லாம் வரைச்சு நீலன் மகோதரன் இவெல்லாம் மகாபாஷன்லாம் மொத்த பேரையும் துவம்சம் பண்றார். அதிகாயன்னு ஒத்த அவன் வந்தா லக்ஷ்மணர் பார்த்துன்னு தேரான், அந்த அதிகாயனையும் துவம்சம் பண்ணிட்டேன். இப்படி எல்லாரும் போயிட்டு பார்த்தா ஒருத்தர் கூட திரும்பி வரல, எல்லாரும் மரணத்தை அடைஞ்சு வந்தான்னு உடனே மறுபடியும் ராவணனுக்கு பெரிய விசாரம் வந்துடுதான். அஹோ சுபலவான் ராமா மகதஸ்திர பலஞ்சவை எஸ் விக்ரமமா சாத்திய ராட்சசா நிதனங்கதாக தம்மன்னே ராகவம் வீரம் நாராயண மனாமயம். இந்த ஒரு ஸ்லோகத்துக்காக தான் இந்த சர்க்கத்துல இருக்கிற விசேஷத்தை நான் இங்க சொல்றேன். நான் பாரு ராமனுடைய பலம் எப்பேற்பட்ட பலம் பாரு, இதுவரைக்கும் எத்தனை பேர் போனாலோ அத்தனை பேர்ல ஒருத்தர் கூட ராமனை ஜெயிச்சுட்டேன்னு திரும்பி சொல்லிட்டு வரல. நமக்கு வர சமாச்சாரமோ யாரெல்லாம் அனுப்பிச்சு வச்சுமோ அவெல்லாம் ராமனாலே வதம் பண்ணப்பட்டாள் என்றுதான் வந்திருக்கு சமாச்சாரம் வருது. எஸ் விக்ரம மாசாத்திய ராட்சசா நிதனா ராவனுடைய பராக்கிரமத்துக்கு பேரும் அழிஞ்சு போயிட்டான்றது இப்பதான் தெரியுது. இப்ப எனக்கு என்ன தோன்றது, தம்மன்னே ராகவம் வீரம் நாராயண மனாமயம், இந்த ராமன் சாதாரணமான மனுஷன் சாட்சா நாராயண சாமி தோன்றது என்று சொல்றேன். ஏற்கனவே மல்யவான் சொன்னா எத்தனையோ பேர் சொன்னா அப்பெல்லாம் கேட்கல, விதாபத்தேவ ரெண்டா பொழந்தா கூட நான் ஒருத்தன் காலில் விழமாட்டேன், ஏஷமே சகஜோ தோஷா இது என்னோட உடன் பிறந்த இரு தோஷம் என்றெல்லாம் அன்னைக்கு இருமா போட சொன்னவன். இப்ப அவனுக்கே தெரியறது இது யாரு சாதாரண மனுஷன் இல்ல, இது சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் தான் வந்திருக்கேன்னு தோன்றதுன்ற தம்மன்னே ராகவும் வீரம் நாராயணமயம் அவன் தான் தோன்றதுன்னு சொன்னான். தோஹதான் ராட்சச புங்கவாஸ்தான் தேவாந்தகாதி திரிசிரோதிகாயான் தேவாந்தகான் திரிசிரன் அதிகாயன் இப்படி எல்லாம் இருக்கிற எத்தனையோ ராட்சசாலெல்லாம் போயிட்டதை பார்த்த உடனே ராவணனுக்கு அப்படியே ரொம்ப மனசு கஷ்டமா போயிடுத்து. அவ வந்து அப்போ இதுக்கு மேல என்ன பண்றதுன்னு தெரியாத கஷ்டப்பட்டு இருக்கச்சு. இந்திரஜித்து வந்தானா பையன், நான் தாத்த மோகம் பதிகந்து மல்கசே எத்த இந்திரஜித் ஜீவதி நைரதேச கும்பகர்ணம் மாதிரியே அதே வார்த்தையை சொல்றான் இவனும். நான் இந்திரஜித் இந்திரனிய ஜெயிச்சவன் நானு, நான் ஜீவிச்சு நிற்கச்சே அப்பா நீ கஷ்டப்படாதீங்க, உமக்கு எந்த சிரமமும் வராது, நான் பாத்துக்கிறேன். பஷாத்திய ராமம் சகலக்ஷணேன மத்பான நிர்பின்ன விகீர்ண தேகம் கதாயுஷம் பூமிதலே சயானம் சிதைஹி சரைஹி ஆச்சித சர்வகாத்திரம். இப்ப பாரு நான் போய் சண்டை போட போறேன், நான் சண்டை போட்டேன்னா இன்னைக்கு பூமி தள்ளத்துல பூமியில கீழே விழுந்து கிடக்க போற ராமனும் லக்ஷ்மணனும் அயல நீ துளியும் விசாரப்படாதையும் என்று இந்திரஜித்து ராவணனுக்கு சமாதானத்தை சொல்றானா. சதுதிருஷ்டா வினிரியாந்தம் பலேன மகதா விரதம் ராட்சசாதிபதி ஸ்ரீமான் ராவண புத்திரம் அப்ரவீத். இந்திரஜித் ஒரு பெரிய சைன்யத்தை புரட்டிண்டு அங்கேருந்து கிளம்புறான் ராவணோட சண்டை போடணும்னு சொல்லிட்டு. அப்போ ராவணன் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புகிறான், கிம் புனர் மானுஷம் திருஷ்யம் நிகனிஷ்யசி ராகவம். நீ அளவிட முடியாத பராக்கிரமத்தை உடையவன், நீ இந்திரனையே ஜெயிச்சவன், ஒரு சாதாரண மனுஷன் இவனை போய் உன்னால ஜெயிக்க முடியாத போறதான். நீ நான் இருந்தாலும் உனக்கு மங்களத்தை சொல்றேன் நானு, நீ சௌக்கியமா போய் நீ நல்லா ஜெயிச்சுட்டு வா என்று சொல்றான் நான். ததஸ்து ஹுதபோக்தாரம் ஹுதபுக் சதிருஷ பிரபாம் தாபயாமாச ரக்ஷந்தி ரதம் பிரதி சமந்ததாம். இந்திரஜித்து எல்லாத்தையும் முறைப்படி செய்யறவன். இது யுத்தத்துக்கு போறதுக்கு முன்னாடி சில ஹோமங்கள்லாம் பண்ணணும். அந்த ரதத்தெல்லாம் நிறுத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டான். நிறுத்திட்டு அக்னியிடத்துல போய் ஹோமம்லாம் பண்றான். ஜுகுவே ராட்சதஸ்ரேஷ்டஹா விதிவன் மந்திர சத்தமைஹி. யதாவிதி எப்படி பண்ணணுமோ அது பிரகாரம். என்ன நம்மெல்லாம் சில காரியங்கள் சில ஹோமங்கள்லாம் பண்ணமானாக்கா சரி, அந்த ஹோமம் எப்படி பண்ணணுமோ அந்த மாதிரி என்ன பண்ணணும். இல்ல ரெண்டு விஷயம் இந்த இடத்துலயும் ஒரு விஷயம் சொல்றேன், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஒரு காமியமான பலத்தை குறிச்சு ஏதான ஹோமம் பண்ணமானாக்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த ஹோமத்துகளை நாம பயன்படுத்துற திரவிய விஷயத்திலேயோ யாரை கொண்டு அந்த ஹோமம் பண்றோமோ அவளுடைய ஒரு பரிசுத்தியிலேயோ இதுல எல்லாம் எந்த விதத்திலயும் குறவு வரக்கூடாது. அதுல ஏதனா குறவு வந்ததுன்னாக்க எந்த பலத்தை உத்தேசிச்சு பண்றோமோ அந்த பலன் நமக்கு கிடைக்கலன்றது ஒரு பங்கு. இது தேவஹேளனம் ஆயிடும். தேவஹேளனம் ஆயிடுச்சுனாக்க நமக்கு விபரீதமான நமக்கே அனர்த்தம் வந்துடும். ஆகையால காமியார்த்தமா பண்ற காரியங்கள்ல ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம இருக்கணும். நம்ம காமியார்த்தமா பண்ணாத பகவத் பிரீத்தியர்த்தமா காரியம் பண்ணமானாக்க அப்பவும் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். இருந்தாலும் கூட விபரீத பலன் நமக்கு வராது. நாம எதுக்காக பிரார்த்தனை பண்றோமோ அந்த பலன் வராது போயிடுச்சுன்னா கூட விபரீத பலன் வராது இருக்கணுமோ இல்லையோ, அது இல்லாத இருக்கும். இப்ப இவன் காமியார்த்தமா பண்றான், அபிசார யாகம் பண்றான். இவன் ராமனை அழிக்கணும், இன்னைக்கு ராமன் எப்படியானா தன்னுடைய பாணத்தால கீழே விழுந்து கிடக்கணும்ன்ற ஒரு சங்கல்பத்தோட போறான். அதுக்காக அக்னி பகவான் இடத்துல பிரார்த்தனை பண்ணி அதுக்கு உண்டான யாகத்தை பண்றான். அது விதிவத்தா பண்ணும். ஆகையால அதுல எந்த லோபமும் வரக்கூடாதுன்னு சொல்லி அது ரொம்ப ஜாக்கிரதையா பண்ணானாம். லோஹிதா நிஜவாசாம்சி ஸ்ருவம் காஷ்ணயசம் ததா சஸ்திராணி ஜரபத்ராணி சமிதோத விபீதகா. அந்த யாகம் பண்ணச்சே சில சில யாகங்களுக்கு மஞ்சள் வேஷ்டி உடுத்திக்கணும், சில சில யாகங்களுக்கு கருப்பு வேஷ்டி உடுத்திக்கணும், சில சில யாகங்களுக்கு சிகப்பு வேஷ்டி உடுத்திக்கணும்லாம் சொல்லிருக்கு. மழை வரணும்னு சொன்னாக்கா அதுக்காக காரிரேஷ்டின்னு ஒரு இஷ்டி. இந்த யாகம் பண்றதா இருந்தாக்க அப்போ கருப்பு துணி உடுத்திக்கணுமா. மீதி சோமயாகம் எல்லாம் பண்ணாருனாக்கா அப்பெல்லாம் மஞ்சள் வேஷ்டி உடுத்திக்கணும். இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு வேஷ்டி எல்லாம் இருக்கு. இவன் சிவப்பு வேஷ்டி, இப்ப இந்த மாதிரி ஒரு காமியார்த்தமா ஒரு காரியம் பண்ணாருனாக்கா அது சிவப்பு வேஷ்டி உடுத்திக்கணும். இந்த மாதிரி ஒரு வேஷ்டி எல்லாம் அதுக்கு என்னென்ன வேஷ்டியோ அந்த மாதிரி வேஷ்டி எல்லாம் உடுத்திண்டு இவன் அவளும் அந்த யாகத்துக்கு பண்றாள்னா இதுக்கு மேல ரித்விக்கெல்லாம் இருப்பாளோ இல்லையோ, எல்லாருமா பண்ணி முடிச்சிடுறான். முடிச்சு பிற்பாடு பபூவுஸ்தானி லிங்காணி விஜயம் யான்யதர்சயன்னே சாகஸ்ய கிருஷ்ணவர்ணஸ்ய கலஞ்சக்ராஹ ஜீவதா சகிருதேவ சமித்தஸ்ய விதூமஸ்ய மகார்த்திஷஹ. புகையே இல்லாத அக்னி பிரகாசிச்சுதான். இந்த புகையே இல்லாத பிரகாசிக்கிறது ஒரு நல்ல சகுனம். சரி, இப்ப நமக்கு இன்னைய தினத்துல ராம லக்ஷ்மணால கீழே தள்ளுறது நிச்சயம்தான் ஒரு பெரிய ஒரு இது நல்ல சகுனம் என்கிற எண்ணத்தோட இந்திரஜித் அங்கிருந்து கிளம்பி போறான். கிருஷ்டா பவந்தோ யுத்தந்தோ வானராஞ்சிகாந்தயா ராவணஸ்து சுசங்கிருத்தா தான் நிரீட்ச நிஷாச்சரான். அங்க போற வழியில நிறைய ராட்சசாலாம் பார்த்துட்டு இருக்கலாம். இத்தனை நாளா நீங்க எல்லாம் விசாரப்பட்டு இருந்தோங்கோ, ஒவ்வொரு வாட்டியும் சண்டைக்கு போச்சே, எத்தனை பேர் திரும்பி வருவான், எத்தனை பேர் இது பண்ணுவான்னு தெரியாத இருந்துருக்காளே, எத்தனை பேர் கால அடிபட்டு வருவா, கால் போயோ கை போயோ அங்கேயே நாளா வருவாளா, சீதை எந்த காரணத்தினாலும் திரும்பியே வராது போயிடுவாளான்னு விசாரப்பட்டு போய் ஒவ்வொருத்தர் போக செய்யும். இப்ப இனிமேல் அந்த விசாரம்லாம் உங்களுக்கு வேண்டியது இல்ல, நான் போறேன் பாத்துக்கோ. இனிமே ராமனும் லக்ஷ்மணும் இருக்க போறது இல்ல, ராமனும் லக்ஷ்மணும் இல்லைன்னாக்கா குரங்கெல்லாம் திரும்பி போயிட்டு போறது. ஆகையால உங்களுக்கு யாருக்கும் விசாரம் இல்ல, நான் இன்னைக்கு முக்கியமான காரியமா நான் போறேன், உங்களுக்கு எல்லாருக்கும் சந்தோஷம் உண்டாகும்னு இங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற ராட்சசாலை பார்த்து சொல்லிட்டு கிளம்புறான் இந்திரஜித். இங்க போறான், பிரமாதமான யுத்தம் நடக்கிறது, இதெல்லாம் முடிஞ்ச இதெல்லாம் பார்த்துட்டு கடைசியில ராமன் லக்ஷ்மணன் எங்க இருக்கான்னு பாக்கலாம். இங்க ராமன் லக்ஷ்மணன் அங்க இருக்கிறத பார்த்த உடனே பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்றான். பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ண உடனே அந்த சைன்யம் மொத்தமே அப்படியே விழுந்து கிடக்கிறது, மொத்தம் விழுந்துட்டு ராமரும் லக்ஷ்மணனும் விழுந்து போயிட்டார். அவ ரெண்டு பேரும் பார்த்துட்டே இருக்கா, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டே இருந்திருக்கா. பிரம்மாஸ்திரம் ராமலக்ஷ்மணனால ஒன்னும் பண்ணாது. இருந்தாலும் கூட அவ என்ன பண்றான், அசௌ புனர் லக்ஷ்மண ராட்சசேந்திர பிரம்மாஸ்திரம் ஆசிரித்ய சுரேந்திர சத்ரு. சுரேந்திர சத்ருன்னு சொல்லக்கூடிய இந்திரஜித் இப்பொழுது பிரம்மாஸ்திரத்தை நம்ம மேல பிரயோகம் பண்ணிருக்கான். நிபாதயித்வ ஹதிசைன்யமாத்மா அஸ்மான் சிதைஹி சரைஹி அர்த்தயதி பிரசக்தம். இப்படி எல்லாரையும் நம்மள அடிச்சு கீழே தள்ளிட்டு அவ எல்லாரையும் பீடனம் பண்ணிட்டு இருக்கான். நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, நாம ரெண்டு பேரும் இப்படி மூர்ச்சை அடைஞ்சு கீழே விழுந்திருக்கிறத பார்த்த உடனே அவன் திரும்பி போயிடுவான். நம்மள பிரம்மாஸ்திரம் ஒன்னும் பண்ணாதுன்றது அவனுக்கு தெரியாது, இருந்தா கூட அவன் திரும்பி போயிட்டோம். நாம அந்த பிரம்மாஸ்திரத்துக்கு உண்டான மரியாதையை நாம காண்பிப்போம். இது ஒன்னும் பண்ணலன்னு ஏந்து நின்று அவனோட சண்டை போடுவானா, நாம்ளும் பூமியில விழுந்து கிடப்போம்னு சொல்லி இவர் ராமரும் லக்ஷ்மணனும் கீழே விழுந்து கிடக்கிறானாம். இப்போ பார்த்து மிஞ்சி இருக்கிறவா பார்த்தமான வானராள் மொத்த பேரும் அடிபட்டு விழுந்து கிடக்கிறா. இப்ப அஸ்தமிச்சு போச்சு, ராத்திரி ஆகி போச்சு. இந்த ராத்திரியில எல்லாம் விழுந்து கிடக்கிறது பெரிய அனர்த்தம் வந்துடுத்து, வானர படைக்க அனர்த்தம் வந்துடுத்து. அங்கேயிருந்து விபீஷணன் வரையறான். விபீஷணன் வந்து பார்த்தாக்க என்னாச்சு தெரியலையே, என்னாச்சு தெரியலையே, இப்படி போறீங்க. ஆமா, ராவணி இந்திரஜித் வந்து பிரம்மாஸ்திர பிரயோகம் பண்ணிருக்கான், அதனால ஆயிடுத்து தோணுட்டான். ஒருத்தரே ஒருத்தர் இருந்துருக்கே விபீஷணன் வரைச்சு ஹனுமார் மாதம் ததோ விஷண்ணம் சமவேத்ய சர்வம் விபீஷணோ புத்திமதம் வரிஷ்டா உவாச்ச சாகா மிருகராஜ வீரானு அஸ்வாசயன் அப்ரதிமைர்வசோபிஹி. இப்ப விபீஷணர் எல்லாரையும் ஆஸ்வாசப்படுத்துறாம். விசாரப்படாதுங்க, அடிபட்டு விழுந்து கிடக்குறங்க, நீங்க விசாரப்படாதுங்க, எழுந்துருவங்க எழுந்துருவங்கன்னு சொன்னா எங்கெந்த ஏந்திருக்கிறது என்று. அப்போ முள்ள பார்த்துட்டு ஒரு ஹனுமார் ஒரு தீவட்டி எடுத்துக்கிறாராம், விபீஷணர் ஒரு தீவட்டி எடுத்துக்கிறாராம். ராத்திரி ஆகி போச்சு. யார் யாரெல்லாம் விழுந்து கிடக்குறா, யார் யாரெல்லாம் யாருக்கான குத்துகிறோம் கொலையுமா இருக்கா, யாருக்கான பிராணம் இருக்கா என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு ரெண்டு பேரும் போயிட்டு இருக்கானா. தன்மானயந்தோ யுதிராஜபுத்திரோ நிபாதிதோ கோத்ர விஷாத காலம் அஸ்மின் அஹ்ரஸ்தே நஸ்ரஹதே சைன்யே வானராணாம் தரசிராம் யோ யோ தாரயதே பிராணானி தந்தவாஸ்வாசயாவஹே. யார் யாரெல்லாம் பிராணனை தரிச்சுட்டு இருக்காளோ அவளையெல்லாம் நாம கொஞ்சம் போய் ஆஸ்வாசப்படுத்தி கொஞ்சம் இது பண்ணுவோம்ப்பா, வா போலான்னு சொல்லி தீபட்டி எடுத்துட்டு போய் பாக்குறாளாம். இவ ரெண்டு பேரும் ஹனுமானும் விபீஷணனுமா அங்க பார்த்தா ஒரு பக்கம் பார்த்தோமானாக்கா அப்படியே ரத்தம் பெருக ஒருத்த விழுந்து கிடக்கிறா ஒரு சமயத்துல. இன்னொரு பக்கம் பார்த்தா கால் போனதும் கை போனதுமா இருந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தா வால் போச்சு தலை போற மாதிரி இருக்கு. இன்னொன்னு அப்படியே கவுந்தாக்க விழுந்து கிடக்கிறதே, அது பிராணனோட இருக்கா இல்ல ஜீவி போயிட்டான்னு தெரியாத மாதிரி இருந்துட்டு இருக்கான். இப்படி ஒரே இதுவா இருந்துட்டு இருக்கான். சரி, எங்க போய் யார தேடுறது யார தேடுறதுன்னு, எங்கான ஜாம்பவான் இருந்தேன்னாக்கா அவரை தேடுவோம், ஜாம்பவான் தேடுனாக்கா அவர் கணக்கு போயிட்டு இருந்தேன்னா ஏதானா ஒரு ஐடியா சொல்லுவே, அவரை போய் தேடுவோன்ட்டு தேடினாளாம். மார்க்கதே ஜாம்பவந்தஞ்ச ஹனுமான் சவிபீஷண சுவாவ ஜரஜா யுக்தம் விரத்தம் சரசதை சித்தம். அவர் இயல்பாகவே ரொம்ப வயசானவர் ஜாம்பவன். அதுக்கு மேல பானங்களால வேற அடிபட்டதுனால அப்படியே விழுந்து கிடக்கிறாராம். அப்படி கண்ணே தெரியல. இப்ப விபீஷன் வந்து பாக்கற, பார்த்துட்டு இது ஜாம்பவான் என்று சொல்ற. விபீஷணனுடைய குரலை கேட்டு கண்ணு பார்க்கிறது தெரிஞ்சுக்க முடியல. குரலை கேட்டு விபீஷணன் வந்திருக்காரா என்று கேக்குறாராம். கேட்டுட்டு விபீஷணா நேர் ஒரே ஒரு காரியம் பண்ணும், ஹனுமார் இருக்கேரா ஜீவிச்சிருக்கேரா இல்லையான்னு கொஞ்சம் தேடி இன்று வாருங்கோ என்று சொல்றார். ஆரிய சந்தர்ஷினஹா ஸ்னேஹா யதா வாயு சுதே பரஹாம் ஹனுமான் வானர ஸ்ரேஷ்டா பிராணன் தாரயதே க்வசித். ஹனுமான் பிராணன் தரிச்சுட்டு இருக்கேரா இல்ல ஹனுமானம் விழுந்து பிராணம் போயிடுதா ஹனுமானுக்கோ, அத கொஞ்சம் பார்த்து சொல்லும். என்னத்துக்கு பர்டிகுலரா ஹனுமான் மாத்திரம் சொல்ற, மீதி பேரெல்லாம் சொல்லாரு அப்படின்னா, ஸ்ருணு நைருத சார்தூலா யஸ்மாத் பிரச்சாமி மாருதிம் அஸ்மின் ஜீவதி வீரேது ஹதமப்யாதம் பலம் ஹனுமத்யும் ஹனுமத்யுஜித பிராணே ஜீவந்தோ பிம்ரதா வயம். ஹனுமார் கணக்கு ஜீவிச்சு இருந்தேன்னாக்கா நம்ம எல்லாம் அடிபட்டவாளா இருந்தா கூட அடிபட்டவாளாவே கிடையாது, நம்ம பலத்தோட இருந்துருக்கோம் அர்த்தம். நாம எல்லாம் போயிச்சு இருந்து ஹனுமார் கணக்கு போயிட்டே இருந்தா கூட நம்மளுடைய சைன்யம் மொத்தம் அழிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அவர் ஒருத்தர் தான் பிராண நாடியாக இருந்துட்டு இருக்க, ஆகையால அந்த ஹனுமாரை போய் பாரு அப்படின்னா உடனே பாக்குற தோதான் ஹனுமார் பக்கத்திலேயே இருக்கேன்னு ஹனுமார் கை கூப்பிடுறான். மனுர்ஜாதமிவாத்மானம் மன்யதே ஸ்பர்ஷ புங்கவாஹம் ஆகச்ச ஹரிசார்தூல வானரன் ஸ்த்ராது மர்ஹசி. ஹனுமான் கண்ண திறக்காதே, ஜாம்பவான் கண்ண திறக்காதே ஹனுமான கூப்பிடுறாராம். ஹனுமான் நீ இங்க வரணும், என்ன பண்ணு, நீதான் இத்தனை பேரையும் நீதான் ரக்ஷணம் பண்ணணும், உன் ஒத்தனாலதான் இது முடியும். என்ன பண்ணணும் தெரியலையே, நானும் தான் தீவிட்டி எடுத்துட்டு ஒவ்வொரு இடமா போய் பார்த்துட்டு இருக்கேன், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல விழுந்து கிடக்குறா, நான் என்ன பண்ணணும் தெரியலையே. அதுக்காக தான் நான் சொல்றேன், நானு ஹிமவத் பர்வதம் இருக்கு, ஹிமவத் பர்வதம் கைலாசகிரி எல்லாம் தாண்டி ஒரு இடத்துல இருந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல அமிர்தமசனம் பண்ணி தேவதெல்லாம் அமிர்தத்தை எடுத்தும் போகச்சே, அந்த அமிர்தம் சிந்தின இடத்துல ஒரு நாலு ஓஷதி விசேஷம் இருந்துட்டு இருக்கு. அந்த நாலு ஓஷதி விசேஷம் பார்த்தோம்னா பிரகாசிக்கும். அந்த ஓஷதிய அந்த மருந்த கணக்கு நீங்க இங்க கொண்டு வந்தங்கள்னாக்க எல்லாரும் போயிச்சுடுவா, இங்க போயிட்டு வா கூட போயிச்சுடுவா, அடிபட்டவாள்னா ரணம் இல்லாதவாளா ஆயிடுவா அப்படின்னு. ரக்ஷஸ்யோஷதயோ தீப்தா தீபயந்தே திசோ தசன். அது பார்த்தோம்னா அப்படியே அந்த ஓஷதிகள்லாம் அப்படியே பிரகாசிக்கும். அது கண்டுபிடிக்கிறதுலாம் ஒன்னும் கஷ்டமே இல்லை, சுலபமா கண்டுபிடிச்சிடலாம், மீதி மாதிரி இருக்காது. அத பார்த்து மிருத சஞ்சீவனி விசல்ய கரணீமபி சுவர்ண கரணீ சந்தானீஞ்ச மகௌஷதீம். மிருத சஞ்சீவனி போனவாளை பழப்பிக்கிறது ஒண்ணு, விசல்ய கரணி அடிப்பட்ட வாளுக்கு எல்லாம் அடியே இல்லாதபடி அந்த அடிப்பட்டதெல்லாம் சரிப்படுத்துறது அது ஒண்ணு. சுவர்ண கரணி செய்வ, சுவர்ணகரணி அந்த காயத்து சரீரம் வந்துருக்குன்னா பழையபடி நல்லபடியா பல பளபளான்னு ஆக்கி விடுறதான். மகௌஷதீம் இதெல்லாம் வந்து சரீரத்துக்குள்ள இருந்தா பரவாயில்ல, கால தலை இது ஒண்ணு துண்டு துண்டா போயிருந்துன்னா, கையெல்லாம் துண்டு துண்டா போயிருந்துன்னா அதெல்லாம் என்ன பண்றதுன்னா அதெல்லாம் சேர்த்து வச்சிருவோம், மறுபடியும் அந்த இடத்துல வச்சுட்டாக்கா அது ஒட்டின்டுருவோம், பழையபடியே நல்லா ஆயிடுவாளும். இப்படி நாலு ஓஷதி இருக்கு அந்த இடத்துல, அந்த நாலு ஓஷதியும் கொண்டு வந்துடும் சரியா போயிடும்னா. இது எதுவுமே போய் கிடையாது, இது இப்படிலாம் ஏதோ ராமாயணத்துல ஏதோ ஒரு அதிவாதமா சொல்றான்னு நினைச்சுக்க வேண்டாம். எல்லாம் இப்ப இந்த காலத்துல பண்ணுங்க, கை தனியா துண்டிச்சு போச்சுனாக்கா அதை ஒட்ட வச்சுடுறான், அதுக்கு எத்தனையோ பிளாஸ்டிக் சர்ஜரி அந்த சர்ஜரின்னு எல்லாம் பேர் வச்சுக்கிறான், கால் துண்டா போயிடுச்சுன்னா அதை ஒட்ட வைக்கிறான். அது அந்த காலத்திலயே இந்த ஓஷதி விசேஷத்துக்கு அந்த பவர் எல்லாம் இருந்திருக்கு, அதுதான் இன்னைக்கு ஏதோ கொஞ்சம் கொஞ்சமா நாம ஏதோ பண்றோம். நாம இது இத சொல்ற இந்த மாதிரி அந்த நாலு ஓஷதி இருக்கு, அதை போய் எடுத்து வந்துடும். அதுக்குன்னா இப்பயே போறேன்ட்டு கிளம்பிட்டேறான். முன்ன சமுத்திரத்தை தாண்டத்தை சீதைய பிராட்டிய பாக்கிறதுக்காக வந்த வேகத்தை காட்டிலும் பன்மடங்கு வேகத்தோட ஹனுமார் கிளம்புறேர், ஹிமவத் பர்வத்தை தாண்டேர், அங்க கைலாசகிரியில அங்க யக்ஷாள்லாம் கந்தர்வாள் யக்ஷா கந்தர்வாள்லாம் அவள்லாம் இருந்துட்டு இருக்காளாம், அவள்லாம் பார்த்து என்னாச்சு என்னாச்சுன்னு தெரியலையேனு என்னமோ பயப்படுறாளாம். அதுக்கப்புறமா கைலாச பர்வத்தையும் தாண்டி அனண்ட போறேன், அங்கேயும் போனாக்க எந்த இடம் சொல்றாரோ அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துட்டேன். இந்த நாலு ஓஷதியும் பிரகாசிச்சுருக்கும், இந்த ஓஷதிய கொண்டு வரணும்னு நினைச்சிட்டு போறேன். போனா இந்த ஓஷதிகள்லாம் என்ன பண்ணிட்டுதான் மருந்தெல்லாம் அததுக்கு ஒரு சாஸ்திரம் ஒண்ணு முடியும். அந்த சாஸ்திரத்தை சாட்சாத்தா அறியாதவர்களாக இருந்தாள்னாக்கா அவளுக்கு பிரகாசிக்காது. இது என்ன பண்ணிட்டு தன்னுடைய பிரகாசத்தை அப்படியே குறைச்சுன்றது, பார்த்தா இது தெரியவே இல்லை, இது மருந்தே என்னன்னு தெரியலையாம். இவர் என்ன பண்ணிட்டாரு, அனுமனுக்கு கோபம் வந்துடுத்தான். சரி நீ பிரகாசிக்க போறோம் ராம காரியத்துல எத்ராகவே நாசி கிருத்தானுகம்பகா அப்படின்னா கிமேத தேவம் சுவினிச்சிதம் தே எத்ராகவே நாசி கிருத்தானுகம்பகா, ராமர் விழுந்து கிடக்கிறேர் அவருக்கு நாம உபகாரமா இருக்கணும்னு இந்த மருந்து நினைக்க வேணாமா? இது நினைக்காது போயிட்டுனாக்கா இது துளிக்கூட ஒரு ஈர நெஞ்சமே இல்லாததாக இருந்தது. அந்த மருந்துனா அந்த மருந்துக்கு அபிமானி தேவத்தைய சொல்றதா அர்த்தம் இது. ஆகையால என்ன பண்றதுன்னு தீர்மானம் பண்ண ஒண்ணு, இந்த சிகரத்துல இருக்குன்னு சொன்னா இந்த சிகரத்தையே பேத்து எடுத்தும் போயிடுறேன்ட்டு எடுத்தும் போயிட்டாராம். இந்த சிகரத்தையே பேத்து எடுத்தும் போனா நேரம் வரைய வந்து இந்த மருந்தெல்லாம் குடுக்கறதுக்கு முன்னையே இந்த காத்து பட்ட உடனே மொத்த வானரங்களும் எழுந்துருத்தான். அப்புறமா ராமர் எழுந்தாச்சு, மொத்த பேரும் எழுந்தாச்சு. இப்போ ஒரு கேள்வி, எத்தனையோ ராட்சசாலும் அடிபட்டு விழுந்து கிடப்பா, இந்த மருந்துன்றது பொதுவானது, இது வானரால மாத்திரம் குணப்படுத்தக்கூடியது இல்ல, ராவண மாத்திரம் குணப்படுத்தக்கூடியது இல்ல, இந்த காத்து பொதுவா தான் அடிக்கிறது. அங்க இருக்கிற ராட்சசாலும் மேலையும் இந்த காத்து அடிச்சிருக்கும், அவளும் பொழைச்சு ஏந்திருப்பாளோ எழுந்திருந்திருப்பாளோ இல்லையோ. ஆகையில வெறும் வானரால் மாத்திரம் எழுந்தாள்னு எப்படி சொல்ல முடியும்னு கேட்டேன். அதுக்கு வால்மீகி சொல்றாரு அங்க நடந்த ஒரு சூக்மான ஒரு விஷயத்த, யதா பிரபிருதி லங்காயாம் யுத்தந்தே ஹரிராட்சசாஹ ததா பிரபிருதி மானார்த்தம் அஜ்ஞயா ராவணஸ்ய ச யே ஹன்யந்தே ரணே தத்ர ராட்சசாஹ கபி குஞ்சரைஹி ஹதாஹ்ருதாஸ்து க்ஷிப்யந்தே சர்வ ஏவது சாகரே. இந்த ராட்சசாலாம் இந்த இவாளுக்கும் வானராளுக்கும் ராட்சசாலுக்கும் சண்டை நடந்ததுன்னாக்க ஒரு ராட்சசன் செத்து போயிட்டான் அப்படின்னாக்க ராவணன் ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கான், எவ்வளவு ராட்சசால் செத்து போயிட்டான்னு தெரிஞ்சுக்கணும். இந்த ராட்சசாலாம் கொண்டு போய் சமுத்திரத்துல தூக்கி போட்டுருங்க, ஒரு ராட்சசாலுடைய சரீரத்தை ஒன்னு கூட யுத்த பூமியில இருக்கக்கூடாது. ஒன்னு நமக்கு எத்தனை பேர் சாகடிச்சுட்டான் அவளுடைய ராமனுடைய பலம் நமக்கு தெரியும், வானர படையனுடைய பலம் நமக்கு தெரியும், அதுக்காக இவளை தூக்கி போடுறதுன்றது ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்னன்னு கேட்டாக்க இவெல்லாம் யுத்தத்துக்கு போனா திரும்பி வரல, அங்க செத்து போயிட்டான்னு மனைவி மக்கள்லாம் வந்து பார்த்து எல்லாரும் உட்காந்து அழுதும் கிடந்தாள்னாக்கா இதுவே யுத்த பூமியில இவாழ்ந்தே கேட்குமே தவிர வேற ஒண்ணுமே இருக்காது. ஆகையால ராவணன் என்ன பண்ணா மொத்த ராட்சசனுடைய சரீரம் மொத்தம் பாடி மொத்தத்தையும் சமுத்திரத்துல தூக்கி போடுன்னு சொல்லிட்டதுனால ஒரு ராட்சசாளுடைய சரீரம் கூட அங்க இல்லையா, மொத்தம் சமுத்திரத்துல மூழ்கி மீன் சாட்டு மீன்களை சாட்டு எல்லாம் சாட்டு போயிட்டு ஒண்ணுமே இல்லாது போயிட்டுதான். அதையால தான் ஒரு ராட்சசாள் கூட ஏந்திருக்கலையா. இப்படி இந்த ராட்சசாள் ஏந்திருக்கல, வானரால் மொத்த பேரும் யுத்தம் ஆரம்பத்துல இருந்து எப்படி எப்படி எல்லாம் யாரெல்லாம் விழுந்து கிடந்தாலும் எல்லா வானராலும் பழையபடி அப்படியே எழுந்துட்டாலாம். இந்த சஞ்சீவினி மலையை இங்க ஹனுமார் கோணம்ன்றதுனால பேர்பட்ட ஹனுமான் இத பாக்குற உடனே இது இவர் ராமர்லாம் இந்த எல்லாரும் எழுந்த பிற்பாடு இந்த சுஷேணன் ஒரு பெரிய வைத்தியம் அந்த வானராளுக்குள்ள, அவர் சுக்ரீவனுடைய மாமனார் ஸ்தானத்துல இருக்கிறவர், அவர் ராமனுக்கு கொண்டு போய் இந்த மருந்தை கண்டுபிடிச்சு இந்த மருந்தை ராமனிடத்துல பண்ணி அவரை பழையபடி ஒரு அடி கூட இல்லாதபடி எப்படி இருப்பாரோ அதே மாதிரி இருக்கும்படியாக பண்ணிட்டார். இந்த சமாச்சாரம் லங்கையில இருக்கிறவாளுக்கும் தெரியறது, ஆனா இவாளுக்கெல்லாம் மகா கோபம் வந்துடுத்து. வானராளுக்கெல்லாம் இப்படி பிரம்மாஸ்திரத்தை போட்டு மொத்த பேரையும் இப்படி அடிச்சுட்டானா இனிமேல் நம்ம வெறுமை இருக்கக்கூடாது, லங்கையே அழிச்சிட வேண்டியதான்னு சொல்லி தீர்மானம் பண்ணிட்டார். ராத்திரி வந்தா லங்கை மொத்தத்தையும் நெருப்பு வச்சு கொளுத்தி அப்படியே லங்கையே தகனம் ஆயிடுச்சு. அப்போ இவள் பண்ணா வானராள் வெறும இருப்பாளா, அவளுக்கும் பெரிய யுத்தம் நடக்கிறது. இந்த யுத்தம்லாம் பெரிய இந்த யுத்தத்துல நடக்கச்சே கடைசியில ஒவ்வொருத்தர் ஒவ்வொருத்தர துவம்சம் பண்றா. அங்கதன்னுக்கு சோனிதாட்சன், மைந்தன் யூபாட்சன், சுக்ரீவன் கும்பன்னு ஒருத்தன், அவன் சுக்ரீவனை வதம் பண்ற, பெருமாள் ராமன் ஹனுமன் நிகும்பனை வதம் பண்ற, இப்படி மகராட்சன்னு ஒருத்தன் பெரிய பராக்கிரமசாலி, அந்த மகராட்சனை ராமனே வதம் பண்ற, இப்படி எல்லா ராட்சசாலையும் வதம் பண்ணிட்டு ரொம்ப உற்சாகமா இருந்துட்டு இருக்கா. அடுத்தது இந்திரஜித் வதம், ராவண வதம் தான். இவ்வளவு பேர் முடியச்சு, இனிமேல் என்ன நமக்கு சிரமம் இருக்க போறது, ராமகாரியம் சித்திக்க போயிடுறது, சீக்கிரமாவே சித்திச்சிட போறதுன்ற ஒரு எண்ணத்தோட உற்சாகமா இருந்தா, அந்த காரிய சித்திக்கு ஹனுமார் எப்படி சஞ்சீவி பர்வத்தத்தை கொண்டு வந்து எல்லாருக்கும் சந்தோஷத்தை ஏற்படுத்தினரோ, அந்த ஹனுமான் சக்கரவர்த்தி திருமகன் சீதா பிராட்டி லக்ஷ்மணன் இவாளுடைய அனுகிரகத்தினால நமக்கும் நல்ல ஞானம் ஏற்பட்டு அஜ்ஞானம் போய் பகவத் கைங்கரியத்துல ஈடுபடும்படியான ஒரு ஸ்வரூபத்தை நமக்கு கொடுத்து அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணிண்டு இன்றைய உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். ஸ்வஸ்தி ப்ரஜாப்யஃ பரிபாலயந்தாம் ந்யாயேன மார்க்கேண மஹீம் மஹீஷாஹ கோப்ரஹ்மணேப்யஃ சுபமஸ்து நித்யம் லோகாஃ சமஸ்தாஃ சுகினோ பவந்து. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஃ.